மாபெரும் அருளால் ரமலானுடைய சிறப்பு பயானாக அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனை விளக்கத்தோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலே நாம் குழுமியிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த குழுமத்தை கபூல் செய்து எந்த விஷயங்களை பேசுகின்றோமோ, எந்த விஷயங்களை கேட்கின்றோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்ற துஆ சிதவண்ணமாக இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அதற்கு முன்பாக அன்புக்குரியவர்களே, நேற்று நடந்த பயானிலே குர்ஆனை தொகுக்கும் விஷயத்திலே ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் நடந்த உரையாடலை பற்றி சொல்லும் பொழுது, ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆனை தொகுக்கும்படி உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே கேட்டதாக குறிப்பிட்டேன். ஒரு சகோதரர் திருத்தி கொடுத்ததின் பேரிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே குர்ஆனை தொகுப்பதற்கு ஏற்பாடு செய்யக்கூடாதா என்று கேட்டார்கள். பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள் என்ற விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நேற்றைய பயானிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்று விதமான மக்களை பற்றி சொல்ல ஆரம்பித்தான். அதில் முதல்ல மூமின்கள், முத்தகைகள், அல்லாவை அஞ்சக்கூடியவர்கள், அல்லாவை நம்பி விசுவாசித்து ஈமான் கொண்டு நல்ல அமல் செய்யக்கூடியவர்கள், அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டான். அடுத்தபடியாக அல்லாவை நிராகரிக்கக்கூடிய மக்கள், இந்த மக்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது ஹத்தமல்லாஹு அலா இன்னல்லதீன கஃபரு, அதாவது சூரத்துல் பக்ராவினுடைய 6வது 7வது வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது இன்னல்லதீன கஃபரு, யார் நிராகரிக்கின்றார்களோ சவாஉன் அலைஹிம் அன்தர்தஹும் அம் லம் துன்திர்ஹும் லா யுஃமினூன், அவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் சரி, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யவில்லை என்றாலும் சரி, அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளங்கள் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். வஅலா சமஅஹிம், அவர்களுடைய காதுகள் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். வஅலா அபுசாரிஹிம் ஹிஷாவா, அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் அல்லாஹ் திரையிட்டு விட்டான். அதனால் காஃபிரான மக்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் சரி, செய்யவில்லை என்றாலும் சரி, அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். இதன் மூலமாக நமக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அப்படி என்றால் நாம் தாவா செய்வதனுடைய அர்த்தம் என்ன? முஸ்லீம் மக்கள், முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு முஸ்லீம் மக்கள் தாவா செய்ய வேண்டும், இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டும், அதன் மூலமாக அவர்கள் இஸ்லாத்துக்கு அழைக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய உத்தரவு மட்டுமல்ல, கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையும் கூட. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், ஒவ்வொரு முஸ்லீமும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தாவா செய்ய வேண்டும் என்று. அல்ஹம்துலில்லாஹ், சமீப காலத்திலே, அதாவது ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்பாக இல்லாத ஒரு சூழ்நிலை சமீப காலத்திலே இளைஞர்களுக்கு மத்தியிலே, நான் நேற்றே சொன்னேன், இளைஞர்கள் மத்தியிலே ஒரு நல்ல அவேர்னஸ் வந்திருக்குன்னு சொல்லி, அந்த அவேர்னஸ் தாவாவுடைய விஷயத்திலும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தாவா செய்யக்கூடிய விஷயத்திலும் இளைஞர்கள்ட்ட இன்னைக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குது. தங்களோட பழகக்கூடியவர்கள், தங்களோட வேலை செய்யக்கூடிய கொலீக்ஸ், தங்களோட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, தங்களுடைய ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் தாவா செய்கிறாங்க. அந்த தாவாவினுடைய எஃபெக்ட் என்னாகுது, இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காக ஒரு நாளைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது, பாக்கியம் கிடைக்குது. தினம் தினம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த மாதிரி இது அல்லாஹ்வுடைய உத்தரவு, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை, இது வழிமுறை, இது முக்கியமான பொறுப்பு, நம்முடைய கடமை என்று இருக்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் சரி, செய்யவில்லை என்றாலும் சரி, அவர்கள் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள், அப்போ செய்கிறதுனால என்ன பிரயோஜனம் என்ற ஒரு சந்தேகம் வினா நமக்கு முன்னால் ஏற்படும். சகோதரர்களே, அதனால தான் வந்து இந்த ஆயத்தை நீங்கள் நேரடியாக விளங்குனீங்கன்னா நம்ம குழம்பிட்டு உட்காந்துருக்க வேண்டியதான். என்னடா இது, அல்லாஹ் இப்படி சொல்கிறானே, நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் சரி, செய்யவில்லை என்றாலும் சரி, அவர்கள் விசுவாசிக்கவே மாட்டார்கள், ஈமான் கொள்ளவே மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டானே, அப்புறம் எதுக்கு நம்ம அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யணும், எதுக்கு தாவா செய்யணும், எதுக்கு நம்ம இவ்வளோ எஃபோர்ட் எடுக்கணும், எதுக்கு நம்ம இவ்வளோ முயற்சி எடுக்கணும், எதுக்கு இவ்வளோ நம்ம கஷ்டப்படணும், இதெல்லாம் என் வேஸ்ட்டாக போயிடுமே, அல்லாவே சொல்லிட்டா ஈமான் கொள்ளவே மாட்டார்கள்னு சொல்லி அப்படிங்கிற தவறான எண்ணம் ஏற்பட்டுவிடக்கூடும். இதற்கு அழகாக ஹதரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யார் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், உலமாக்களுக்கு மத்தியிலே, அதாவது முஃபஸ்ஸிர் என்றால் குர்ஆனை விரிவுரை, குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லப்படும், குரானுடைய விரிவுரையாளர்களுக்கெல்லாம் தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய ஹதரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை சொல்லும் பொழுது அழகா சொல்றாங்க, விளக்கம் சொல்றாங்க. இது யாருக்கு ரப்புல் ஆலமீன் ஒரு சிலருக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நிராகரிக்கக்கூடிய ஒரு சிலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த முத்திரையிட்டு விட்டான். யார் அபுஜஹல மாதிரி அபுலஹப மாதிரி இவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் சரி செய்யவில்லை என்றாலும் சரி அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். ஆனால் மற்றவர்கள் முஸ்லீம் அல்லாத மற்றவர் நிராகரிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாருக்கு முத்திரை இடவில்லையோ அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் ஈமான் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க தாவா செய்யுங்க என்பது இதற்கு பொருள் என்று அதாவது அப்துல்லா இப்னு அப்பாஸ் அழகா சொல்றாங்க. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் நமக்கு எப்படி தெரியும், நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இவரோட விஷயத்துல அல்லாஹ் முத்திரையிட்டுட்டானா அல்லது இவரோட விஷயத்துல அல்லாஹ் விசாலமா வச்சிருக்கானா, இவர் ஈமான் கொள்ளுவாரா கொல்ல மாட்டாராங்கிறது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கலாம். இங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, நாம் ஒருவருக்கு தாவா செய்வது என்பது இஸ்லாத்தை சொல்வது என்பது நாம் போடக்கூடிய விதை அந்த விதை அவருக்கு பயனளிக்குமோ இல்லையோ தாவா செய்யக்கூடிய நமக்கு பயனளிக்கும். அந்த விதையானது அவருக்கு யார் கேட்கிறாரோ அவருக்கு பயனளிக்குதோ இல்லையோ தாவா செய்யக்கூடிய நமக்கு பயனளிக்கும். இப்ப நாம ஒருத்தருக்கு தாவா சொல்றோம் இஸ்லாத்தை சொல்றோம், அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கல, நமக்கு நன்மை கிடைக்காதா? நமக்கு நன்மை கிடைக்கும். ஏனென்றால் காது வரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை, கல்புக்குள் செலுத்த வேண்டியது அல்லாஹ்வுடைய கடமை, அது நம்முடைய கடமை அல்ல. காது வரை கொண்டு நீ சேர்த்தாயிருந்தா அல்லாஹ் கேட்பான். அப்ப யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ் முத்திரை இட்டு விட்டானோ அவர்கள் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டானோ அப்படிப்பட்டவர்களுக்கும் கூட தாவா செய்வதனால் அவர்களுக்கு பலன் இருக்குதோ இல்லையோ யாருக்கு உண்டு? நமக்கு பலன் உண்டு, நமக்கு அந்த பலன் உண்டு. அதனாலதான் தாவா என்பது எல்லா முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் சொல்லணும். அது யாராக இருந்தாலும் சரி நாம தீர்மானிச்சிடக்கூடாது, இவங்க விஷயத்துல அல்லாவே தீர்மானிச்சுட்டான் முத்திரையிட்டுட்டான், நாம தாவா செய்யக்கூடாது, நம்மளா தீர்மானிச்சிடக்கூடாது, செய்ய வேண்டிய முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏனென்றால் தாவா செய்வது மட்டும்தான், இஸ்லாத்தை அழைப்பது மட்டும்தான், இஸ்லாத்திலே நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து இஸ்லாத்திலே நல்ல ஒழுக்கங்களின் மூலமாக அவர்கள் இஸ்லாத்தின் பால் ஈர்ப்பது மட்டும்தான் நம்முடைய கடமையை தவிர அவருடைய உள்ளத்துக்குள் இஸ்லாத்தை செலுத்த வேண்டியது அல்லாஹ்வுடைய கடமை. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னான், வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், நபியே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதை தவிர தெளிவான முறையிலே அவர்களுக்கு எத்தி வைப்பதை தவிர நம் மீது வேறு எந்த கடமையும் கிடையாது. அப்ப நபிமார்களே சொன்ன வார்த்தை, ரசூலுல்லா சொன்ன வார்த்தை, ஒமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், தெளிவான முறையில் சொல்வதை தவிர நம் மீது கடமை கிடையாது. அப்போ அப்படி சொல்வதை மட்டும்தான் நம் மீது கடமைங்கிறதுனால தான் பெருமானா ஸல்லல்லாஹு எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தாங்க. பெருமானார் எத்தனை பேருக்கு சொன்னாங்களோ அத்தனை பேருக்கு ஹிதாயத்து கிடைக்கல, அத்தனை பேருக்கு ஈமான் கிடைக்கல. யாருக்கு அல்லாஹ் நாடினானோ அவர்களுக்கு தான் ஹிதாயத்து கிடைச்சது, ஈமான் கிடைச்சது. அப்படி சொன்ன உடனே ஹிதாயத்து கிடைக்கிறதா இருந்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளோட பெரிய தாயி, நம்மளோட அற்புதமான தாயி, நம்மளோட உன்னதமான தாயி, நம்மளோட உயர்வான தாயி, தாவாவுடைய வழிமுறை என்ன முறை என்னன்னு கேட்டு தெரிஞ்சு அல்லாஹ்ட்ட துவா கேட்டு ஹிதாயத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் நெருக்கமான ஒரு தாயி, அப்படிப்பட்ட தாயியான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தாவா செஞ்சு பல பேருக்கு ஹிதாயத்து கிடைக்கல, பல பேருக்கு நேர்வழி கிடைக்கல. அப்போ நாம சொன்ன உடனே அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது, சொல்வது மட்டும்தான் நம்முடைய கடமை. அது ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கல, நமக்கு என்ன விழுந்துடும், மீட்டர் விழுந்துடும், நமக்கு மீட்டர் விழுந்துடும். சொன்ன உடனே முடிஞ்சு போச்சு, சொல்ல ஆரம்பிச்ச உடனே நமக்கு நன்மை கூட ஆரம்பிச்சுக்கிறோம். அவர் ஏத்துக்கிறாரு ஏத்துக்கல அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய இந்த ஆயத்துக்கு ஹதரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அழகா சொல்றாங்க. அதனாலதான் பாருங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்து கொடுக்கக்கூடிய உரிமையை கொடுக்கல, இதாயத்து கொடுக்கூடிய உரிமையை கொடுக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தாப்பனார் அப்துல் முத்தலிபு அபு தாலிபு ரொம்ப கடுமையான மோசமான சூழ்நிலையில கிடக்கிறாரு, சக்கராத்து நேரத்தில் இருக்கிறாரு. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி தாவா செய்யறாங்க, அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கல, பெருமானார் ஸல்லல்லாஹு கடுமையா வருத்தப்படுறாங்க. என்னடா நம்முடைய பெரிய தாப்பனாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்காம போயிடுச்சு, நம்ம யார் யாருக்கெல்லாம் தாவா செய்யறோமே, யார் யாருக்கும் இஸ்லாத்தை சொல்றோமே, யார் யாரும் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களே, நம்முடைய பெரிய தாப்பனாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்காம போச்சு அப்படின்னு ரசூலுல்லாஹி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆயத்து இருக்குன்னா, இன்னகலா தஹ்தி மன் அஹபப்த வலாகின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷா, நபியே இன்னகலா தஹ்தி மன் அஹபப்த, நீங்கள் விரும்பியவர்களுக்கு எல்லாம் ஹிதாயத்து கொடுத்து விட முடியாது. இன்னகலா தஹ்தி மன் அஹபப்த, நீங்கள் விரும்பியவர்களுக்கு எல்லாம் ஹிதாயத்து கொடுத்து விட முடியாது. வலாகின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் ஹிதாயத்தை கொடுப்பான். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அபிலால் ரதி அல்லாஹு தலானு அடிக்கடி சொல்லுவாங்களா, நல்லவேளை அல்லாஹ் சுபஹான தலா ஹிதாயத்து கொடுக்குற பவரை தான் கையில வச்சுக்கிட்டான், இதாயத்து கொடுற பவரை தான் கையில வச்சுக்கிட்டான். இல்லண்டா உதடு பெருத்த பார்க்க அருவறுப்பான கண்ணம் கரையேண்டு மெலிஞ்ச தோகத்தில் இருக்கிற தேகத்தோடு இருக்கக்கூடிய என்ன மாதிரி ஆளுக்கு யாராவது இதாயத்து கொடுப்பானா, என்ன மாதிரி ஆளுக்கு யாராவது ஹிதாயத்து கொடுப்பானா? அல்லாஹ் சுப்ஹானஹு நல்லவேளை ஹிதாயத்துடைய பொறுப்பை தாங்கையில வச்சுக்கிட்டான், அதனாலதான் என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான்னு சொல்லி ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சந்தோஷப்படுவாங்களாம். அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை அவங்க கையில வச்சிருக்கிறதுனால யாருக்குமே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்வது மட்டும்தான் நம்முடைய கடமை. நீங்கள் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அல்லாஹ் சொல்றது. அல்லாஹ் யாரை தீர்மானித்து விட்டாலும் அவர்கள், அவங்க யாரு நமக்கு தெரியாது, அதனால எல்லாத்துக்கும் சொல்றது நம்முடைய கடமை. சொல்வதனால் ஏற்படக்கூடிய பயன் அவர்கள் கிடைக்குமோ இல்லையோ நமக்கு கிடைச்சிடும். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் தெளிவாக சொல்றான். ஹைர் அந்த காஃபிருடைய உள்ளங்களின் நிலைகளை பற்றி அடுத்து சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எட்டாவது வசனத்தில் ஆரம்பிக்கிறான். ஒமினன் நாசி மையக்கூலு ஆமன்னா, இங்கே தான் மூன்றாவது பிரிவு ஆரம்பிக்கிறான். யாருங்க, யாரு? முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள், மனிதர்கள் சில பேர் இருக்கிறார்கள். எக்கூலுன்னு அவர்கள் சொல்வார்கள், ஆமன்னா பில்லா ஒபில் யோமில் ஆகிர், நாங்கள் அல்லாவை மறுமையினாலும் ஈமான் கொண்டோம் என்று சொல்வார்கள். ஒமாஹும் பி முஃமினீன், அவர்கள் மூமின்கள் கிடையாது, அவர்கள் மூமிங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குணாதிசயங்களை சொல்றான். யுஹாதிஉன் அல்லாஹ வல்லதீன ஆமனோ, அவர்கள் அல்லாஹ்வையும் ஈமான் கொண்ட மூமிங்களையும் ஏமாற்ற நினைக்கிறார்கள். வமா யஹ்தவுன இல்லா அன்ஃபுஸஹும், தங்களை தாங்களே அவர்கள் ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அவ்வளவுதான், அவன் ஏமாத்தி அவன் நினைக்கிறான் அல்லாஹ் ஏமாத்திடலாம், நம்ம ஈமான் கொண்டோம்னு சொன்னவொன்னே அல்லாஹ் ஏமாந்துருவான், மூமின்கள் ஏமாந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. வமா யஹ்தவுன இல்லா அன்ஃபுஸஹும், அவன் ஏமாற்றுவதெல்லாம் தன்னைத்தானே தான், தனக்குத்தானே ஏமாத்திக்கிறான், அதனால அல்லாவுக்கும் மூமின்களுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை உலக கியாமத்தினால் வர வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் உணர்த்துறான். அதுல என்னன்னு சொன்னா, அவர்களுக்கு சொல்லப்பட்டால், யாருக்கு? அந்த முனாஃபிக்குகள் நயவஞ்சர்களுக்கு சொல்லப்பட்டால், ஆமினூ கமா ஆமனன்னாஸ், மக்கள் ஈமான் கொண்டதை போன்று ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால், குரான் இறங்கிக்கிட்டு இருக்கும்போது ஈமான் கொண்ட மக்கள் யாருங்க? சஹாபாக்கள். குரான் இறங்கிட்டு ஈமான் கொண்ட மக்கள் சஹாபாக்கள். அப்ப ஈமான் கொண்ட மக்களை காட்டி அல்லாஹ் சொல்றான், ஆமினு கமா ஆமனன்னாஸ், இந்த மக்கள் ஈமான் கொண்டதை போன்று ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், காலு அன்னு கமா ஆமன சுஃபா, மடையர்கள் ஈமான் கொண்டதை போன்று நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமா என்று கேட்பார்கள். இங்க ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், முனாஃபிக்களை பார்த்து ஏம்பா இப்படி முனாஃபிக் தனமா இருக்கிற, நயவஞ்சக தனமா இருக்க, உள்ளொன்று வச்சு புறமொன்று பேசுற, நீ ஈமான் கொள்ள என்று சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாமே ஆமினு கமா ஆமனன்னாஸ், இந்த மக்கள் ஈமான் கொண்டதை போன்று ஈமான் கொண்டு என்று சொல்லப்பட்டால், அப்ப இந்த மக்கள் நல்லா யாரை குறிப்பிடணும்? சஹாபாக்களை குறிப்பிடலாம். ஏன்? இன்னைக்கு உலகத்துக்கே ஈமானுக்கு உரைகள் யாருடைய ஈமான் தான்? சஹாபாக்களுடைய ஈமான். சஹாபாக்கள் ஈமான் தான் ஈமானுக்கே உரைகள். அதனால தான் அல்லாஹ் பண்றான், வெறும் ஆமினு ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அப்படின்னு சொல்லாமே, ஆமினு கமா ஆமனன்னாஸ், இந்த மக்கள் ஈமான் கொண்டதை போன்று ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால். அப்போ நம்ம வீட்டில் ஒரு புள்ள படிச்சுட்டு இருக்கிறான், படிக்கும் போது ஒழுங்கா படிக்கலாம், என்ன பண்ணுவோம், டேய் அவனை பாடுறா அவனை மாதிரி படிறான் சொல்லுவோம்ல, கம்பேர் பண்ணுவோம்ல. அப்ப யாரை கம்பேர் பண்றோமோ அவர் அதுல உயர்ந்தவரா இருப்பாரு. அந்த பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான், டேய் அவனா ஃபர்ஸ்ட் எடுத்து நீ எடுத்தா என்னடா சொல்லுமா இல்லையா? அப்போ அந்த மாதிரி கம்பேர் பண்றது, யாரை கம்பேர் பண்றோமோ அவங்க அந்த விஷயத்துல முழுமை பெற்றவர்களா இருப்பார்கள். அந்த அடிப்படையில தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுடைய ஈமான் கம்பேர் பண்றான். ஏன்? சஹாபாக்களுடைய ஈமான் என்பது முழுமை பெற்ற ஈமான், முழுமையான ஈமான். அப்ப கியாமத்தினால் வரக்கூடிய மக்களுக்குடைய ஈமானுக்கு உரைகள், உங்களுடைய ஈமான் சரியான ஈமானா, நாம் கொண்ட விசுவாசம் சரியான விசுவாசமா, நாம் கொண்ட ஈமான் சரியான ஈமானா என்பதற்கு அளவுகள் யாருடைய ஈமான்? சஹாபாக்களுடைய ஈமான். சஹாபாக்களுடைய ஈமானை பார்த்து உங்களுடைய ஈமானை சரி செய்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக இந்த வார்த்தை சொன்னான். ஹைர், ஆனால் அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க? முனாஃபிக்குகள் காலுவானு மீனுக்கமா ஆமன சுஃபா, என்ன மடையர்கள் ஈமான் கொண்டமா, நாங்கள் ஈமான் கொள்ளணுமா என்று கேட்டார்கள். ஏன் சஹாபாக்களை பார்த்து மடையர்கள் சொன்னாங்க, ஏ சஹாபாக்களை பத்தி மடையர்கள் என்றாங்க என்று சொன்னால், சகோதரர்களே, அந்த சஹாபாக்கள் ஈமானுக்காக, ஈமானுக்காக என்று சொன்னால் ஈமான் கொண்டதற்காக மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய கூலிக்காக உலகத்தை இழந்தார்கள், உலகத்தில் செல்வத்தை இழந்தாங்க, உலகத்தில் உள்ள அந்தஸ்தை இழந்தாங்க, உலகத்தில் உள்ள கண்ணியத்தை இழந்தாங்க. இதை பார்த்து முனாஃபிக் சொன்னாங்க, மடப்பைய கண்ணுக்கு தெரியாத ஆகரத்தில் கடைக்க போதுங்கிறதுக்காண்டி கண்ணுக்கு தெரிஞ்ச செல்வத்தை விட்டுட்டானையா, அப்ப மடையனா இல்லையா? இதனால்தான் முனாஃபிக்குகள் சஹாபாக்களை பார்த்து மடையர்கள் என்று சொன்னார்கள். மடையர்கள் விளங்காத பையன், எங்கேயோ கண்ணுக்கு தெரியாம அல்லாஹ் சொர்க்கத்தை தர போறானா? ஏன்னா அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு குரைஷிகள் கொடுத்திருந்த அந்த சரித்திரமா காதி குதாத், அதாவது என்ன சொல்ற நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதி, அதாவது சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ், சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் சொல்றோம்ல, அவர் தான் ஃபைனல் அத்தாரிட்டி, அவருக்கு மேல இன்னொருத்தர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆக ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு குரைஷிகள் கொண்டாடினார்கள். அவ்வளவு கண்ணி கொடுத்து வச்சிருந்தாங்க, தங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் போப்பா அபூபக்கர் போப்பா அவர் சொல்ற ஜட்ஜ்மெண்ட் ஏத்துக்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா குரைஷிகள் கண்ணியப்படுத்தி வச்சிருந்தாங்க. அதே அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ஈமான் கொண்ட பிறகு ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் அந்த ஈமானை பத்தி பகிரங்கமா சொல்ல போறேன்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒத்துக்கல. உடனே என்னாச்சு, ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரசூலுல்லாஹ்ட்ட பெர்மிஷன் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் இல்ல இதுக்கு மேல என்னோட ஈமானை மறைச்சு வைக்க முடியாது, நான் சொல்லித்தான் ஆகணும்டாங்க. ரசூலுல்லாஹ் பெர்மிஷன் கொடுத்தாங்க, நேர காபத்துல்லாஹ் வந்தாங்க, அதனால்தான் உலகத்தை அவர்கள் முதன்மையாக கருதியதால் உலகத்தில் கிடைக்கக்கூடிய கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் உயர்வையும் செல்வத்தையும் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நம்பினதுனால அவர்கள் ஆகரத்திற்காக பாடுபடக்கூடிய சஹாபாக்களை பத்தி என்ன சொன்னாங்க, மடையர்கள் தாங்க, ஆனா அல்லாஹ் விடுவானா, அலா இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா, சுப்ஹானல்லாஹ், பாருங்க அல்லாஹ் மூன்று விதத்துல அலா நல்லா புரிஞ்சுங்க, இன்னஹும் நிச்சயமாக அவர்கள், அலா புரிந்து கொள்ளுங்கள், இது ஒரு உறுதி, அலாங்கிற வார்த்தை வந்து அரபில வந்து நிச்சயமா சத்தியமாங்கிற பாருங்க அது சொல்லக்கூடிய வார்த்தை, அலா நல்லா புரிஞ்சுக்கங்க, இன்னும் நிச்சயமாக அவர்கள் ஹுமுல் சுஃபஹா, அவர்கள் தான் மடையர்கள், எவ்வளவு உறுதியா சொல்றான் பாருங்க அல்லா, முதல்ல அலா இன்னும் ஹுமுல் சுஃபஹா, இது அரபி தெரிஞ்சா இதனுடைய வார்த்தையினுடைய கோர்வை உங்களுக்கு புரியும், நல்ல ஸ்ட்ராங்கா சொல்றான், அவங்கதான் மடையம்பா அப்படி பொத்த போது சொல்லிட்டு போயிடல, அலா நல்லா புரிஞ்சுக்க, இன்னும் நிச்சயமா அவர்கள் ஹுமுல் சுஃபஹா, அவர்கள் தான் மடையர்கள், புரியாது மடையனிலே மோசமான மடையன் யார் தெரியுமா, மடையனிலே பல வகை உண்டு, அதுல மோசமான மடையன் யாருண்டா, இவன் முழுமையா முட்டாளா இருப்பான் ஆனா தன பெரிய மேதாவி நினைச்சுப்பான், இவன் தான் மடையனிலே மோசமான மடையர்கள், இவனை திருத்தவே முடியாது, மடைய நமக்கு அந்த அளவுக்கு எல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க, இவன் அறிஞனாகி விடுவான், தனக்கு அறியா தெரியாது ஆனா தெரியாதுங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கான், எனக்கு அவ்வளவு தெரியாது இந்த விஷயத்துல அப்படின்ற பாருங்க, இவன் கொஞ்சம் கொஞ்சமா இன்ஷால்லாஹ் தெரிஞ்சுப்பான், இவன் அறிஞன் ஆயிடுவான், இவனுக்கு தெரியாது தெரியாதுங்கிறதும் தெரியாது, தனக்கு தெரியாதுங்கிறதும் தெரியாது, இவன் அதுக்கு கீழே உள்ளவன், அதுக்கும் கீழே மோசமான யார் தெரியுமா, இவனுக்கு தெரியாது ஆனா தெரியாதுங்கிறது தெரியாது மட்டுமல்ல தனக்கு தெரிஞ்சவனா தெரிஞ்சு வச்சிருப்பான், தனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருப்பான், இவன் தான் மடையர்களை மோசமான மடையன், அந்த மடையன் அல்லாஹ் இவன் சொல்றான், அலா நிச்சயமா புரிஞ்சுங்க, இவன் மடையர்களை மோசமான மடையன், இவனுக்கு ஒண்ணு தெரியாது மட்டுமல்ல, தெரியாதது தெரியாதுங்கிறது மட்டுமல்ல எல்லாம் தெரிஞ்சதான் நினைச்சிட்டு இருப்பான், இவன் முட்டாளே அடிமட்ட முட்டாள், இவனை திருத்தவே முடியாது, அதான் சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை என்பது உண்மை, மறுமை என்பது சத்தியம், மறுமை என்பது நிரந்தரம், அதுதான் இறுதியானது, இந்த உலக வாழ்க்கைங்கிறது இறுதியானது கிடையாது, உலக வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது, அப்போ நிரந்தரமா நிரந்தரம் இல்லாத ஒரு உலக வாழ்க்கைக்காண்டி நிரந்தரமான ஒரு ஆகரத்தை மட்டமா நினைக்கிறவன் அவன் தான் வடிகட்ட முட்டாள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபாக்களுடைய கண்ணியத்தை உயர்த்தி நயவஞ்சகர்களை பத்தி குறிப்பிட்டான். ஹேர் அதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரத்துல் பக்ராவினுடைய தொடர்களிலே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நல்ல அழகான சில உதாரணங்களை சொல்றான், இவர்கள் எப்படி இந்த முனாஃபிக்குத்தனமான உதாரணம், காஃபிர்களுக்கு உதாரணம் அப்படி சில உதாரணங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அருள் வரைய குர்ஆன் மூணு தரப்பை சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆனுடைய மகத்துவத்தை ஆரம்பிச்சான். குர்ஆனுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லும்போது சொன்னா அவர்கள் ஒயின் குன்து ஃபீ ரைபி மிம்மா நஸ்ஸல்னா அலா அபதினா, நாம் இறக்கிய இந்த வேதத்திலே உங்களுக்கு சந்தேகம் இருக்குமேனால், 23வது ஆயத்தில் சொல்றான், நாம் இறக்கிய இந்த வசனத்திலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா, ஒயின் குன்து ஃபீ ரைபிம், ஏன்னா இஸ்லாத்தினுடைய அடிப்படையே என்னது தாங்க, அடிப்படை என்னதுதான், குர்ஆன் தான், இஸ்லாத்தின் அடிப்படையே குரான் தான், பேசிக்கே குரான் தான், உனக்கு அந்த குரான்ல சந்தேகம் இருந்தா நான் ஒரு ஐடியா சொல்றேன்பா உனக்கு, நீ செஞ்சு காட்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். என்ன சொன்னா, இன் குன்தும் ஃபீ ரைபி மிம்மா நஸ்ஸல்னா அலா அபதினா, நம்முடைய அடியார் மீது இறக்கிய இந்த வேதத்திலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், ஏதாவது டவுட் இருந்தா இது அல்லாஹ் இறக்குனது இல்ல, இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டாங்க, ஏதோ ஒரு யாருக்கு தெரியாம ஏதோ யூனிவர்சிட்டி படிச்சுட்டு வந்து அவரா சில கவிதைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நீ சந்தேகப்பட்டா, சரி ஓகேப்பா அவரை மாதிரி நீ ஒரு மனுஷன் தானே, சொல்லப்போனா அவரை விட கவிதை இயற்றுவதிலும் கவிதை பாடுவதிலும் ரொம்ப திறமசாலி தானே, ஃபாதுபி சூரத்தி மின் மிஸ்லிஹி வதுஉ ஷுஹதாக்க மின் தூனில்லா இன் குன்தும் சாதிகீன். நீ ஒரு சூரா இந்த மாதிரி சூரா கொண்டு வா பாப்போம், உலகத்தில் உள்ள எல்லா நண்பர்களையும் துணைக்க வச்சுக்க, அல்லாஹ் விட்டுரு, அல்லாஹ் விட்டுட்டு உலகத்தில் உள்ள எத்தனை தலைவர்கள் எத்தனை நண்பர்கள் இருப்பாங்களோ வதுஉ ஷுஹதாக்கும், உன்னுடைய நண்பர்கள் அத்தனை பேரும் கூப்பிட்டுக்க, மின் தூனில்லா அல்லாஹ் மட்டும் விட்டுரு, இன் குன்தும் சாதிகீன், நீ உண்மையாளராக இருந்தா இந்த ஒரு சூரா கொண்டு வா பார்க்கலாம். இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன சவாலுங்க, 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்ட சவால் இன்னும் சவாலாக இருக்க சகோதரர்களே. இதுவரை இஸ்லாமிய எதிரிகளால் இந்த ஒரு அல்லாஹ் சரி அல்லாஹ் சவால் சவடால் விட்டாயா அதை கொண்டு வந்து பார்த்துவோம் ஒரு ஆயத்தை எழுதிடலாம், எழுதி அல்லாஹ் அவனை பீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க ஒரு ஆயத்தை கொண்டு வந்திருந்தாங்கன்னா என்னைக்கோ இஸ்லாத்தை அவங்க ஈஸியா மழுங்கடிச்சிருக்க முடியும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவுடைய இந்த சவாலை இன்று வரை உலகத்தில் உள்ள எந்த காஃபிர்களாலும், யூதர்களால், கிறிஸ்தவர்களால், காஃபிர்களால், இந்துக்களால், இன்னும் இஸ்லாத்தை எத்தனை விதமான எதிரிகள் இருக்கிறார்களோ எந்த எதிரிகளாலும் அல்லாஹ்வுடைய இந்த ஒரு சவாலை இன்னைக்கு நிறைவேற்ற முடியல 1400 வருஷங்களாயும். மக்காவில் இந்த ஆயத்து இறங்கின உடனே குறைஷிகளுக்கெல்லாம் ரோஷம் வந்துருச்சு. சே ஏன்னு சொன்னா குறைஷிகளை பொறுத்தவரையில் அரபு இலக்கியத்திலும் கொஞ்சம் பாருங்க, அரபு இலக்கியத்திலே குறைஷிகள் ரொம்ப திறமையானவங்க, அரபு இலக்கியத்தை இயற்றுவது, கவிதை இயற்றுவது, கதை இயற்றுவது, இதில் வந்து அரபு குறைஷிகள் வந்து ரொம்ப திறமையானவங்க. அப்போ என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு இந்த இந்த சவாலுங்கிறது ஒரு பெரிய ரோஷ பிரச்சனை ஆயிடுச்சு, மான பிரச்சனை ஆயிடுச்சு. என்னடா நாம வந்து கவிதை இயற்றுவதில் எவ்வளோ திறமையான ஆள், எவ்வளோ வல்லமை பெற்றவங்க, நமக்கு இந்த மாதிரி ஒரு சவாலா அப்படின்னு என்ன பண்ணாங்க, அவர்களுக்கு மத்தியில் இந்த நபீத் என்ற ஒரு கவிஞனை பிடிச்சாங்க. நபீதுங்கிற கவிஞரை பிடிச்சி இருக்கிறதுல நீ தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு கவிதை எழுதுறதுல இந்த ஒரு ஆயத்தை எடுத்துருவாப்பா பார்ப்போம், ஒரு சூறாவை எடுத்துருவாப்பா, நம்ம அன்னைக்கு முகமது மூஞ்ச உடச்சிடலாம் அப்படின்ற உடனே அந்த நபீத் என்ன பண்ணாண்டா, அவன் ஒரு கவிதை எழுதிட்டு வந்தான், அல் காரியத்து மல் காரியா ஒமா அதராக்க மல் காரியா. அந்த அந்த மாடலில் என்ன பண்ணா இவன் ஒரு கவிதை எழுதுனா, அல் ஃபீலு மல் ஃபீலு ஒமா அதராக்க மல் ஃபீலு வ தும்புஹு கசீரு வ ஹுர்துமுஹு தவீலு. குர்ஆன் ஆயத்து மாதிரி இருக்குதுல்ல, நமக்கு குரான் ஆயத்து மாதிரி தெரியும், மக்கத்து குறைஷிகள் தூ அப்படின்னு துப்பி அனுப்பிட்டாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் வித்தியாசம், குரான் ஆயத்துக்கும் இவன் எழுதின கதைக்கும் வித்தியாசம் தெரியும். நமக்கு பார்த்தா எல்லாம் அரபி தானே, அல்காரியத்து மல்காரியா ஒமா அதராக்க மல்காரியா யௌமய கோனு கல்ஃபராஷில் மபூசூத்துக்கு மாதிரி தான், அல்ஃபீலு மல்ஃபீலு ஒமா அதராக்க மல்ஃபீலு தம்புஹு கசீரு ஹுர்துமுஹு தவீலு, அற்புதமா ஆயத்தா இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா நம்ம அஜமிகள், நமக்கு அரபி தெரியாது. அரபிகள் பார்த்தவொன்னே ஏன்டா உன் திறமை இவ்வளோதானா அப்படின்னு திட்டி விட்டாங்க. அதுல என்ன இருந்துச்சு, அல்ஃபீலு மல்ஃபீலு, அல்ஃபீல் யானை, மல்ஃபீல் யானை என்றால் என்னவென்று தெரியுமா, ஒமாதராக்க மல்ஃபீல் யானை என்றால் என்னவென்று தெரியுமா, தம்புஹு கசீர் அதனுடைய வால் ரொம்ப சின்னதா இருக்கும், ஹுர்துமுஹு தவீல் அதனுடைய தும்பிக்கை ரொம்ப நீளமா இருக்கும், இதுதான் யானைன்னு எழுதுனா. அரபிகள் திட்டி விட்டாங்க, போடா கூமுட்ட பயல அப்படின்னு. அப்போ ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி ஒருத்தனை கொண்டு வந்தா அவனுடைய கவிதை இவ்வளவுதான் இருந்துச்சு, இதான் அவன் கவிதை அழகுன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. இப்படி 1400 வருடங்களாகியும் இன்று வரை அல்லாஹ்வுடைய இந்த சவாலை எதிரிகளால் எதிர்கொள்ள முடியவில்லை. ஏன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானத்தோட இயல்பு என்ன தெரியுமாங்க, ஒவ்வொரு நபிக்கும் அவங்க அவங்க காலத்துல எது ஃபேமஸோ அதுலதான் அல்லாஹ் மோஜிசா கொடுத்தான், நபிமார்களுக்கு அற்புதங்கள் கொடுத்தான். உதாரணமா மூசா அலைஹிஸ் ஸலாம் காலத்துல சூனியம் தான் ரொம்ப பிரபலமா இருந்துச்சு, அதனால அவர்கள் கொடுக்கப்பட்ட சூனியம் இதை மாதிரியே கொடுத்தான். அல்லாஹ் எப்படி கொடுத்தான், சூனியம் மாதிரியே கொடுத்தான். உதாரணமா கயிறத்துக்கு போட்டாங்க, அதே கம்பத்துக்கு போட்டாங்க, என்ன மாதிரி போச்சு, பாம்பா மாறிடுச்சு. அக்கர்ல இப்படி கையை வச்சு இப்படி எடுத்தாங்க, கை என்ன ஆயிடுச்சு, ஷைனிங் ஆயிடுச்சு. அப்ப இந்த மாதிரி சில அற்புதங்களே கொடுத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல பார்த்தா அங்க வந்து எது ரொம்ப பிரபலமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மருத்துவம் ரொம்ப பிரபலமா இருந்துச்சு, மருத்துவம் ரொம்ப பிரபலமா இருந்துச்சு. நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது, நிவாரணம் கொடுக்கறது, ட்ரீட்மெண்ட் பண்றது, சிகிச்சை கொடுக்கறது ரொம்ப பிரபலமா இருந்துச்சு. அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவர்களுக்கு கொடுத்த அற்புதமும் அல்லாஹ் அந்த மாதிரியே கொடுத்தான். குஷ்டரோகிகளை குணமாக்கினார்கள், அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், குஷ்டரோகி நபியே குஷ்டரோகிகளை நீங்கள் கையால் தடவி அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு குணமாக்கினீர்கள், குருடர்களை கையால் தடவி அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு குணமாக்கினீர்கள். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த அத்தாட்சி, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானத்துல கொடுத்த அற்புதம் எது சம்பந்தமா இருந்துச்சு, மருத்துவ சம்பந்தமா இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்துல வந்து மருத்துவம் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ஆனால் அந்த மருத்துவத்தாலே மருந்து கிடையாது. எதுக்குன்னு சொன்னா பிறவிக்குருடுக்கும் குஷ்டரோகத்துக்கு வந்து மருந்தே இல்லாம இருந்துச்சு. அந்த பிறவிக்குருடையும் குஷ்டரோகத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உதவியை கொண்டு யார் நிவர்த்தி பண்ணாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிவர்த்தி பண்ணாங்க. அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நிவர்த்தி பண்ணாங்க. அதைத்தான் வச்சிருந்த கும்பிட என்ன பண்றான், பிறவி குருடர்கள் நடக்கிறார்கள், செவிடர்கள் பார்க்கிறார்கள். செவிட பார்க்காம என்ன பண்ணுவான், குருடன் கிளீன் நடப்பானே, குருடர்கள் பார்க்கிறார் நடக்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள். அப்படின்னா இந்தியாவில் உள்ள எல்லா ஹாஸ்பிட்டல் முடியலாம், சுகாதாரத்துறை துறைக்கு தேவையில்லை, ஹெல்த் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தேவையில்லை, அதுக்கு ஒரு மந்திரி தேவையில்லை, கோடிக்கணக்கான செலவு தேவையில்லை, எல்லாத்தையும் கொண்டு சீரகத்தை பிரித்து மூட்டினாங்க. ஏதோ ஒரு அரங்கத்தில் கொண்டு உட்கார வச்சுட்டா குருடர்கள் நடந்துருவாங்க, செவிடர்கள் பார்த்துருவாங்க, முடவர்கள் ஓடிடுவாங்க, எல்லாம் பண்ணிடுவாங்க. இது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு ஒரு அற்புதத்துக்காக வேண்டி அல்லாஹ் செஞ்சாங்கிறதுக்காண்டி. இவனும் அதே மாதிரி ஒரு மேக்கப் செய்யறா, இது முழுக்க முழுக்க ஃப்ராடு. ஹை, அப்ப அந்த அடிப்படையில் எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்க காலத்துல இருந்ததுல இருந்து அல்லாஹ் அற்புதத்தை கொடுத்தானோ, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவருடைய காலத்துல இருந்து அற்புதத்தை கொடுத்தானோ, அதே மாதிரி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அரபுகளுக்கு மத்தியில ரொம்ப பிரபலமா இருந்தது கவிதை ஏற்றுவது. அரபு கவிதை ஏற்றுவது, ஒருத்தன் வந்து கவிதை எழுதிட்டா போதும் அவனுக்காண்டி என்ன வேணாலும் வாரி வழங்கிடுவாங்க, அப்படி கவிதையில பைத்தியம் பிடிச்ச மக்களா இருந்தாங்க. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த மோஜிசா அற்புதம் அது சம்பந்தமாவே இருந்துச்சு. அரபு இலக்கியம் சம்பந்தமா, அரபு இலக்கணம் சம்பந்தமா, அரபினுடைய மொழி நடை சம்பந்தமா, அரபினுடைய கவிதை சம்பந்தமாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா குர்ஆனை ஒரு அற்புதமான மோஜிசாவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கொடுத்தான். ஆனால் இன்று அளவிலும் கூட 1000 கம்ப்யூட்டர்கள், 1000 டெக்னாலஜிகள், 1000 தொழில்நுட்பங்கள் எதுவாக வளர்ந்தாலும் அல்லாஹ்வுடைய இந்த சவாலை யாராலும் எதிர்கொள்ள முடியவில்லை. இதுதான் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஒரு அற்புதம். ஹயர், அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த குர்ஆனை ஈமான் கொண்ட மக்களுக்கு, ஈமான் கொண்ட மக்களுக்கு சொர்க்கத்தில் என்னென்ன கிடைக்கும் அல்லாஹ் சொல்றான். அப்புறம் அப்படி உன்னால அல்லாஹ்வுடைய ஆயத்தை ஒரு சூரா உன்னால கொண்டு வர முடியலண்டா, நரக நெருப்பி அஞ்சு கொள், உனக்கு மறுமையில் நரகம் இருக்குது அப்படின்னு நரகத்தை சொன்னதுனால அல்லாஹ்வுடைய இயல்பு எப்ப நரகத்தை சொன்னாலும் உடனே எதை சொல்லுவான், சொர்க்கத்தை சொல்லுவான், எப்ப சொர்க்கத்தை சொன்னாலும் உடனே நரகத்தை சொல்லுவான். அந்த அடிப்படையில் நரகத்தை பத்தி சொன்னதுனால உடனே பஷீர் இல்லதீன ஆமனு வாமில் சாலிஹாதி அன்னலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரீமின் தஹ்தீஹல் அன்ஹார், அந்த சொர்க்கத்தில் எப்படி நரகத்தில் காஃபிர்கள் வேதனைப்படுவார்களோ அல்லாஹ் ஈமான் கொண்ட மக்களுக்கு நபியே நீங்கள் சொர்க்கத்தை சுப செய்தியா சொல்லுங்கள் சொல்லி அந்த சொர்க்கத்துடைய தன்மைகளை அல்லாஹ் சொல்லிட்டு வர்றான். ஹயர், இப்படியே சொல்லிட்டு வரும் பொழுது அதனுடைய தொடரில் 30வது வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 36-37வது வசனம் வரைக்கும் ஒரு 6-7 வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மனிதன் படைக்கப்பட்ட வரலாறு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். மனுஷனே இந்த ஆட்டம் போடுறியப்பா, நீ அல்லாவே இல்லைன்னு மறுக்கிற, நீ படைக்கப்பட்ட சம்பவத்தை கேளு அப்படின்னு சொல்லி அந்த அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த சம்பவத்தை அல்லாஹ் முதல் முதல்ல சூரத்துல் பக்கரால ஆரம்பிக்கிறான். பல இடங்கள் அல்லாஹ் சொல்றான் இதான் ஸ்டார்டிங். எப்படி சொல்றான், இத கால ரப்புகளில் மலாயிக்கத்தி இன்னி ஜாயிலுன் ஃபில் ஆர்தி ஹலீஃபா, நான் பூமியிலே ஒரு மனிதனை படைக்க போகிறேன் அப்படின்னு அல்லாஹ் மனிதர் மலக்குமாரில் சொன்ன பொழுது காலு அத்தஜாலு ஃபீஹா மை யுஸ்திது ஃபீஹா ஒய் எஸ்வி குத்திமா, யா அல்லாஹ் பூமியிலே ரத்தத்தை ஓட்டி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படைப்பியா படைக்க போகிறாய் அப்படின்னு மலக்குமார்கள் கேட்டாங்க அப்படிங்கிறான். இங்கே நமக்கு ஒரு டவுட் வரும், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இப்பதான் மலக்குகள்கிட்ட சொல்றான் என்னண்டு, இன்னி ஜாயிலுன் ஃபில் ஆர்தி ஹலீஃபா, நான் பூமியிலே என்னுடைய ஒரு பிரதிநிதியை உருவாக்கப் போகிறேன், எனக்காக ஒரு படைப்பு உருவாக்க போறேன் அப்படின்னு இப்போ தான் சொல்றான். உடனே மலக்குமார் எதிர்கேள்வி என்ன கேட்கறாங்க, காலுவ தஜாலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா ஒய் எஸ்வி குத்திபா, பூமியில குழப்பத்தை ஏற்படுத்தி சண்டை போட்டு ரத்த கலர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு படைப்பையா நீ படைக்க போகிறாய் அப்படின்னு கேட்டாங்களே, படைக்கிறதுக்கே முன்னால மலக்குமார்களுக்கு எப்படி தெரிஞ்சது இது சொல்ல புரியுதா? இப்பதான் அல்லாஹ் சொல்ல போறான், இப்பதான் அல்லாஹ் சொல்றான் நான் படைக்க போறேமான்னு சொல்றான். அல்லாஹ் இன்னும் படைக்காத ஒன்று படைக்க போறேன்னு மலக்குகள்கிட்ட சொல்லும் பொழுது அவன் பிற்காலத்துல ரத்தத்தை ஓட்டுவான், ரத்த கலரி ஏற்படுத்துவான், சண்டை போடுவான், அடிச்சுக்கிட்டு சாவாங்கிறது மலக்குமார்களுக்கு எப்படி தெரியும், எப்படி தெரிஞ்சது? இதுக்கு அழகா அதர்த்த அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு ரசூலுல்லாஹி கேட்ட விளக்கத்தை, அழகான விளக்கத்தை சொல்றாங்க. இது ரெண்டு அடிப்படையில், ஒன்னு என்னன்னு சொன்னா, முதல்ல ஏற்கனவே மனிதனை படைப்பதற்கு முன்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பூமியில ஜின்களை படைச்சிருந்தான், ஜின்களை படைச்சிருந்தான். அந்த ஜின்கள் இப்படிதான் பூமியில ஒத்தன ஒத்தனை அடிச்சுக்கிட்டு ரத்த கலதி ஏற்படுத்தி சண்டை ஏற்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி அடிச்சுட்டு கிடந்துச்சுங்க. மலக்கு மறைச்சிட்டாங்க, ஓஹோ இப்போ ஜின்னை ஏற்கனவே எல்லாம் படைச்சான், அவங்க ஏற்கனவே அடிச்சது சண்டை போட்டு கிடந்தாங்க, இப்போ மறுபடியும் புதுசாக ஒரு படை படைக்கப்போறான், இவங்களும் அப்படிதான் அடிச்சுப்பாங்க போல தெரியுது அப்படிங்கிற கியாஸ், இதுதான் கியாஸ்னு சொல்லுவாங்க, அவங்கள பார்த்து இவங்கள கம்பேர் பண்றது. இப்படி கம்பேர் பண்ணி தான் மலக்குமார்கள் அல்லாட்ட கேட்டாங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மலக்குமார்கள் இப்படி ஒரு வார்த்தையை அல்லாட்ட சொல்லிட்டதுனால யாரை பத்தி? மனிதர்களை பத்தி. இவன் தெரிய கடகரம் போட்டு எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இவனே அப்படி படிக்க போறேன் அப்படின்னு கேட்டாங்க. பாருங்க, இந்த கேட்ட வார்த்தைக்கு அல்லாவிடத்திலே மலக்குமார்கள் சொன்ன வார்த்தைக்கு அவர்கள் தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். இது அல்லாஹ் படைச்ச மனிதர்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் அல்ல. இவர்கள் எல்லாம் இவர்களிலே நல்லவர்கள் இருக்கிறார்கள், இரையச்சம் உள்ளவர் இருக்கிறாங்க. அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு கதறவன் இருக்கிறான், அழுவன் இருக்கிறான். இதை போய் நீங்க பாருங்கிறதுக்காண்டிதான் லைலத்துல் கதர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மலக்குமார்களை பூமிக்கு அனுப்பி வைக்கின்றான். மலக்குமார்கள் தங்களுடைய தலைவரோடு பூமியில இறங்குகிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே சூரத்துல் கத்ர்ல, இன்னா அன்சல்னா ஃபீ லைலத்தில் கத்ர்ங்கிற ஆயத்துல பூமிக்கு இறங்குறது எதுக்காக? அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். இந்த மனுஷனை பார்த்தா நீ வந்து ரத்த கலர் ஏற்படுத்துவான்னு சொன்னேன், இந்த மனுஷனை பார்த்தா ஃபித்னா பண்ணுவேன்னு சொன்னேன், இந்த மனுஷனை பார்த்தா சண்டை போடுவாங்கன்னு சொன்னேன். எப்படி கதறி அழுகுறான் பார், தன்னுடைய பாவத்தை நினைச்சு எப்படி அழுகுறான் பார், எப்படி கதறான் பார், இவனை பார்த்தா நீ இப்படி சொன்னீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா லைலத்துல் கத்ர்ல பூமியில யாருக்கான யார் அனுப்புறான்? மலக்குமார்கள் அனுப்புறான். ஹேர் மலக்குமார்கள் கேட்டாங்க இந்த அர்த்தத்தில், அதாவது ஜின்களை ஏற்கனவே படைச்சதுனால ஒரு கால் இவங்களும் அப்படித்தான் இருப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணத்துல மலக்குமார்கள் கேட்டாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டாங்க. மலக்குமார்களுக்கு இன்னொரு ஆசை என்னண்டா, புதுசா ஒரு படைப்பை படைச்சு அவங்கள போய் ஒரு ஹலீஃபாவை ஆக்கி அவங்கள அவனோட பிரதிநிதி ஆக்கணுமா? ஏன் நாங்க இருக்கிறது தெரியலையா? எங்களை பார்த்தா பிரதிநிதியா தெரியல, எங்களை அனுப்புனா என்ன? உன் சபி ஹந்திக்க உன கதிசுலக்க, நாங்க உன்னை எப்ப பார்த்தாலும் பரிசுத்தப்படுத்திட்டு இருக்கோம், தஸ்பீ செஞ்சிட்டு இருக்கோம், திக்ரு செஞ்சிட்டு இருக்கோம், உன்னை புகழ்ந்துட்டு இருக்கோம், எங்களை விட்டுப்பட்டு இன்னொரு படை பண்ணி புதுசா படைச்சவனுமா அப்படிங்கிற அர்த்தத்துல கேட்டாங்க. அல்லாஹ் பதில் சொன்னா, கால அல்லாஹ் பதில் சொன்னா, இன்னி ஆழமும் மாலா தாழமும், உங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான்பா, உங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான், இன்னி ஆழம் மாலா தாளமும், உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும், பாய முடுங்க, உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும், அதோட அடக்கிங்க அப்படின்ட்டான். சரி, இந்த மலக்குமார்கள் உணர்த்தணுமே, நான் உண்மையிலே தேர்ந்தெடுத்த படைப்பு ஒரு நல்ல படைப்பு, இவர்களை விட உன்னதமான படைப்புங்கிறது மலக்குகள் உணர்த்தணுமே அப்படின்னு முடிவு பண்ணி அல்லாஹ் என்ன பண்ணா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா, அல்லாஹ் எல்லா விதமான பெயர்களையும் முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து கற்றுக் கொடுத்தான். இங்க பாருங்க, மலக்குமார்களுக்கும் மனிதர்களில் முதல் படைப்பான ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு போட்டி வைக்கிறான், ஒரு காம்படிஷன், புரிஞ்சுங்களா? அந்த காம்படிஷன் எந்த விஷயத்துல வைக்கிறான் பாருங்க, ஆதமே எழுந்திருங்க, ஜிப்ரீல் எழுந்திருங்க, ரெண்டு பேரும் மல்யுத்தம் பண்ணுங்க பாத்துருவோம் அப்படின்னு சொல்லல, ரெண்டு பேரும் மல்யுத்தம் பண்ணுங்க பாக்கலாம்னு சொல்லல, அல்ல வேற ஏதாவது விஷயத்துல போட்டி வைக்கல, மாறாக இல்முடைய விஷயத்துல அல்லாஹ் போட்டி வைத்தான். கல்வியுடைய விஷயத்துல அல்லாஹ் சொல்றாங்க, அல்லம அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் யாருக்கு? ஆதம ஆதமுக்கு. அல் அஸ்மா, எல்லா உலகத்தில் உள்ள பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான், உலகத்தில் எல்லா பொருளையும், இதுதான் மைக்கு, இதுதான் கண்ணாடி, இது செல்போனு, இது டேபிள், இது சேரு, இது தொப்பி, இது தலப்பா, இது தாடி, இது கண்ணு காது, எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அப்ப முதல் போட்டி அல்லாஹ் எங்கிருந்து ஆரம்பிக்கிறான், எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க? இல்முடைய விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கிறான். அதனாலதான் சகோதரர்களே, இல்முக்கு உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாமும் குரானும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் உலகத்தில் எந்த மதமும் கொடுக்கறது கிடையாது. அவ்வளவு முக்கியத்துவம் இல்முக்கு உண்டு, அவ்வளவு முக்கியத்துவம் கல்விக்கு உண்டு, ஞானத்துக்கு உண்டு. ஆனா இன்னைக்கு அந்த இல்மு அந்த கல்வி எதுக்காக பயன்பட ஆரம்பிச்சிருச்சு? பணத்தை சம்பாதிப்பதற்காக. படிக்கிறது எதுக்காக வேண்டிதாங்க? பணம் சம்பாதிக்கிறதுக்காக. சகோதரர்களே, கல்வி என்பது ஒரு வேள்வி, வேள்வினா தெரியும் தானே, வேள்வினா என்ன? வழிபாடு, இபாதத். கல்வி என்பது ஒரு இபாதத். பெருமானார் சல்லல்லாஹு கல்வியை பத்தி அவ்வளவு உன்னதமா சொல்றாங்க, ஆனா இன்னைக்கு கல்வி கற்பதே எதுக்காண்டிதான்? எதுக்காண்டிதான் தெரியாதா? ஒரு படிக்கிற பையனை கூட கேளுங்க, தம்பி நீ எதுக்கு படிக்கிற? படிச்சு பெரிய ஆளாகணும், பெரிய ஆளாயி பெரிய ஆளாகணும், பெரிய ஆளாயி நிறைய சம்பாதிக்கணும், நோக்கம் அதுதான். படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு என் பிள்ள நல்லா படிச்சு நல்லா சம்பாதிக்கணும். ஆக பெற்றோருக்கும் நோக்கம் கல்வியின் நோக்கம் சம்பாதிக்கிறது, பிள்ளையின் நோக்கமும் சம்பாதிக்கிறது, படிச்சு கொடுக்கறவங்க சுபஹானல்லாஹ் சொல்ல வேண்டியதே இல்லை. கல்லூரி நடத்துறாங்க, கல்வி வியாபாரம் செய்யறாங்க, கல்வி நடத்த என்ன பண்றாங்க, கல்வி வியாபாரம், பகிரங்கமான கெட்ட வியாபாரம், மோசமான வியாபாரம், கல்வி வியாபாரம். கற்றுக் கொடுக்கக்கூடிய வாதியாரே அவர் கல்வி வியாபாரம். அதனாலதான் பாருங்க, அந்த ஆசிரியர் மாணவர் என்ற ஒரு கண்ணியம் இஸ்லாத்துல உண்டு. ஒரு மாணவர் ஒரு ஆசிரியரை பார்த்தா தன்னை கற்றுக் கொடுத்த ஆசிரியரை பார்த்தா கண்ணியப்படுத்தணும். எந்த அளவுக்கு சொன்னா, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மன் அல்லமனி ஹர்ஃபன் மன் அல்லமனி ஹர்ஃபன் ஃபஹுவ மௌலாய ஃபின் ஷா யபியுனி. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு கூற்று, எனக்கு ஒரு வார்த்தை ஒரு எழுத்தை கற்றுக் கொடுத்தவன் என்னுடைய எஜமானன் ஆவான். எனக்கு ஒருத்தர் ஒரு எழுத்தை கற்றுக் கொடுத்தார்னா அவர் என்னுடைய எஜமான், நான் அவருக்கு அடிமை. ஃபயின் ஷாரி ஃபயபியுனி, அவர் விரும்பினால் என்னை விற்றுக்கொள்ளலாம், அவர் விரும்பினால் என்னை அடிமையா எடுத்துட்டு போய் வித்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு உஸ்தாதுக்கு அவ்வளவு மரியாதை உண்டுன்னு சொன்னாங்க அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. அதே மாதிரி ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி வரலாறுல இருக்குது, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஒரு முறை பெரிய மஜ்மால உட்காந்து பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க, ஒரு பெரிய சபையில உட்காந்து மாணவர்கள் பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ நடத்திருந்தவங்க திடீர்னு நல்லா இப்படியே பாடம் நடத்திருக்கேன் திடீர்னு அப்படிங்கிறாங்க, ஒரு சின்ன ஒரு நடுக்கம் அவங்களுக்குள்ள வருது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் யதார்த்தம் பாடம் நடத்த ஆரம்பிச்சிடறாங்க, ஃப்ரீயாக பாடுறாங்க, திடீர்னு மறுபடியும் அப்படின்னு ஒரு பயந்த மாதிரி ஒரு மரியாதை கலந்த பயம், அப்படி கொஞ்சம் அமைதியாகிறாங்க, திரும்ப பாடம் நடத்துகிறாங்க. இது மாணவர் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க, என்ன அதில் அழகாக பாடம் நடத்திட்டே இருக்கிறாங்க, கிளாஸ் நல்லா போயிடுது. திடீர்னு எதையோ பார்த்தோன்னா அப்படி மாதிரி ஒரு பம்பு பம்புறாங்க, ஒரு நடுங்கிறாங்க, ஒரு உள்ளத்தில் ஒரு லைட்டாக ஒரு பயத்தோட ஒரு மரியாதையோட ஒரு பயம் வருது. இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தா எங்கே எதை பார்த்து அசத்து இப்படி ஆகுறாங்கன்னு சொல்லி அங்கே பார்த்தா யாரோ ஒரு பையன் ஓடி விளையாடிட்டு இருக்கிறான், ஒரு பையன் ஓடி விளையாடிட்டு இருக்கான், சின்ன பையன். அந்த பையன் இப்படி ஓடுறான், அப்புறம் கொஞ்சம் கழிச்சு அப்படி ஓடுறான், இப்படி ஓடி ஓடி விளையாடிட்டு இருக்கிறான். அந்த பையனை பார்க்கும்பொழுதுலாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஒரு மரியாதையோட ஒரு அச்சத்தை அப்படி ஒரு பார்வை பார்க்குறாங்க, சத்தத்தை குறைச்சிக்கிறாங்க. அப்புறம் பையன் போன பிறகு மறுபடியும் பயணம் பண்ணுறாங்க. இதை பார்த்த உடனே மாணவர்லாம் கேட்டாங்க, என்ன ஹஜ்ரத் உங்களுக்கு அந்த பையனுக்கு என்ன சம்பந்தம், ஏன் அவனை பார்த்தோன்னு ஒரு மாதிரி பம்புறீங்க அப்படின்னாங்க. அப்போ ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, அந்த பையன் வந்து என்னுடைய உஸ்தாதுடைய மகன், என்னுடைய உஸ்தாதுடைய மகன், அவனை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னுடைய உஸ்தாது மேல மரியாதை எனக்கு வருது, என்னுடைய உஸ்தாது மேலே எனக்கு மரியாதை வருது அவனை பார்க்கும் போதெல்லாம், அதனால தான் நான் அவனை பார்க்கும்பொழுது அந்த மரியாதையோட கொஞ்சம் சத்தத்தை குறைஞ்சி பேச ஆரம்பித்தேன் அப்படின்னாங்க. அப்போ மாணவர்கள் விசாரித்தாங்க, இல்லையா ஹஜ்ரத் அவன் வந்து ஒரு நாவிதனுடைய பையனாச்சே, நாவிதனா யாரு என்ன சொல்றது முடிவெட்டுறவன், ஒரு சமுதாயத்தில் ஒரு கீழ்த்தரத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய மகனாச்சே, அவன் அந்த நாவிதன் எப்படி உங்களுக்கு உஸ்தாதானாரு? அப்ப இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஆமா அவருடைய தந்தை வந்து ஒரு நாவிதன் தான், எனக்கு ஒரு முறை ஷேவிங் பண்ணிட்டு இருந்தார், அவரு எனக்கு ஒரு முறை முகச்சவரம் செய்து எனக்கு முடியலாம் வெட்டிக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்தில் அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், என்ன கேள்விண்டா, ஒரு நாய்க்குட்டி வருது, அந்த நாய்க்குட்டி காலை தூக்கிட்டு சிறுநீர் கழிக்குது, காலை தூக்கிட்டு சிறுநீர் கழிக்குது, அவன் எனக்கு ஷேவிங் பண்ணிகிட்டே இருக்கார் அந்த நாவிதர். அந்த நாய்க்குட்டி காலை தூக்கிட்டு சிறுநீர் கழிக்கிறத பார்த்த உடனே நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா இது, ஒரு சில நாய் பார்த்தா நின்ற நேரத்தில் அப்படியே ஒன்று இருக்குது, சில நாய்களை பார்த்தா காலை தூக்கிட்டு ஒன்று இருக்குது, இது என்ன காரணம் அப்படின்னு நான் யதார்த்தமாக கேட்டேன். அதற்கு அந்த நாவிதர் சொன்னார், என்ன இமாம் அவர்கள் இது உங்களுக்கு தெரியாதா, நாய் பருவம் அடைந்து விட்டால் காலை தூக்கிட்டு ஒன்று இருக்கும், பருவம் அடையும் வரை சாதாரணமாக நின்றுட்டு ஒன்று இருக்கும், இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னாரு. இதை கற்றுக் கொடுத்ததுனால அந்த நாவிதர் எனக்கு உஸ்தாத் ஆகிட்டாரு, அந்த உஸ்தாதுடைய மாணவர் தான் மரியாதை செஞ்சு அப்படின்னாங்க. இது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவம். எதுக்கு சொல்றேன்னா, இஸ்லாத்திலே உஸ்தாதுகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அவ்வளவு பெரிய மரியாதை உண்டு, அவ்வளவு பெரிய அந்தஸ்து உண்டு. ஆனா இன்னைக்கு அந்த மரியாதை அந்த அந்தஸ்து நீ மாணவர்கள் தங்க டீச்சர் கொடுக்குறாங்களா, ப்ரொஃபசர் கொடுக்குறாங்களா? இன்னைக்கு ஒரு மாணவன் வந்து முதல் முதல்ல பட்ட பெயர் யாரு தவப்பா, முதல் பட்ட பெயர் யாரு தவப்பா, ஃப்ரெண்டு கூட வைக்க மாட்டான், முதல் பட்ட பெயர் யாருக்கு, வாதியாருக்கு தான், வாதியாரு தான் முதல் பட்ட பெயர். முதல் அவரை கிண்டல் பண்றதுக்கும் ஏளனப்படுத்துறதுக்கும் எந்த சினிமாவை பாருங்க, வாதியாரில் போற ஜோக்கரா காட்டுவான், வாதியாரில் போற ஜோக்கரா காட்டுவான். ஏன் அதைத்தான் மாணவர்கள் விரும்புறாங்க, இளைஞர்கள் அப்படித்தான் விரும்புறாங்க. இவன் தன்னுடைய வாழ்க்கையில முதல் ஒரு கோமாளியா யார பாக்குறான்னா வாதியாரத்தான் பாக்குறான். காரணம் என்னண்டா சகோதரர்களே, இந்த கல்வி என்பது வேள்வியாக இபாதத்தாக இருப்பதற்கு பதிலாக வியாபார பொருளாக மாறிவிட்டது. அப்ப பாக்குறான், என்னையா காசு வாங்கிட்டு படிச்சு கொடுக்குற, கொடுத்துருப்போ படிச்சு கொடுத்துருப்போ, இதுக்கு ஒரு மரியாதை வர மக்களுக்கு, நீ வாங்கின காசுக்கு நீங்க படிச்சு கொடுத்ததுக்கு. காரணம் என்ன, அவருக்கு அது வியாபாரம், இவனுக்கு அது வியாபாரம். இந்த நிலை மாறி எந்த கல்வியாக இருந்தாலும், உலக கல்வியா இருக்கட்டும், மார்க்க கல்வியா இருக்கட்டும், எந்த கல்வியாக இருந்தாலும், என்றைக்கு கல்வி ஒரு இபாதத்தாக ஒரு வழிபாடாக ஆக்கப்படுகின்றதோ அன்றைக்கு தான் சகோதரர்களே கல்வியின் மூலமாக பலனை, முழுமையான பலனை இந்த உம்மத்தை அடைய முடியும். அதனால அல்லாஹ் சுப்ஹானத்துல பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முதல் போட்டி வைக்கும் பொழுது எந்த விஷயத்தில் வைக்கிறான், கல்வி விஷயத்தில் வைக்கிறான். சொன்னா அல்லம் ஆதம் அலஸ்மா குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா விதமான கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்து விட்டு சும்மா கால பிறகு சொன்னா, அல்லாஹ் சொன்னா கால அம்பிஹும் பி அஸ்மாஇஹிம், யா ஆதம், ஆதமே அம்பிஹும் பி அஸ்மாஇஹிம், சொல்லுங்க அவங்களுக்கு எல்லா பேரையும் சொல்லுங்க அப்படின்னா, யாருக்கு யாரு சொல்ல சொன்னா, மலக்குமாரி சொல்ல சொன்னா, அம்பிஹும் பி அஸ்மாஇஹிம் சொல்லுங்க எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு. உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ப்ரிப்பரேஷன் ஆச்சே, மட மட மடம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, மடமடமடன்னு எல்லாத்தையும் சொன்னாங்க. சொல்லி முடிச்ச உடனே அல்லாஹ் சுப்ஹானத்துல கேட்டான், சும்மா அரலஹும் அலல் மலாயிக்கா, அந்த பெயர்கள் எல்லாம் மலக்குகளை சொல்லி கொடுத்தான். பிறகு அந்த பெயர்கள் எல்லாம் அல்லாஹ் யாரை சொல்லி கொடுத்தான்? மலக்குகளை சொல்லி கொடுத்தான். சொல்லி கொடுத்துட்டு அம்பி ஊனி அம்பி ஊனி, இப்ப சொல்லுங்கப்பா, அவருக்கு சொல்லணும், மனமன ஒப்பிச்சிட்டார்ல, நீ உனக்கு சொல்லு, என்ன சொல்லு அப்படின்ன உடனே, காலு சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், எனக்கு நீங்க கத்துக் கொடுத்ததவரை எங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது, யா அல்லாஹ் ஏதோ இடம் கொஞ்சம் பேசிட்டோம், கொஞ்சம் நாக்கு துடுத்து பேசிட்டோம், எங்களுக்கு ஒன்றும் தெரியாதல்ல என்று சரண்டர் ஆகிவிட்டார்கள். இன்னக்கு அன்தல் அலீமுல் ஹக்கீம், நீதான் எல்லா அறிவும் உள்ளவன், எல்லா ஞானமும் உள்ளவன் அப்படின்னு சரண்டர் ஆயிட்டாங்க. ஆனால் ஆதம் அலை இஸ்லாம் எல்லாத்தையும் மடமடமட ஒப்பிச்சாங்க. ஒப்பிச்சோன்னு அல்லாஹ் பார்த்தான், சரி இந்த மலக்குமார்களுடைய கர்வம் குறைஞ்சிருச்சு, இப்போ நம்மகிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க, இப்போ ஆதம் அலை இஸ்லாத்தை கண்ணியப்படுத்தணுமே அப்படிங்கிறதுக்காண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன பண்ணா சொன்னா, பலம்மா அம்பாகும் பி அஸ்மாயிஹிம், ஆதம் அலைஹிஸ் ஸலாம் எல்லா வார்த்தைகளையும் மடம் மடம் மடம்னு ஒப்பிச்ச உடனே காலம் அல்லாஹ் கேட்டா, அலம் அக்குள்ளக்கும் அலம் அக்குள்ளக்கும், நான் உங்களுக்கு சொல்லலையே ஏற்கனவே, இன்னி ஆலமும் மாத்தும் இன்னி ஆலமும் கைவ சமாவாத்தி உள்ளார், வானம் பூமி அனைத்தினுடைய மறைவான விஷயங்கள் எனக்கு தெரியும், ஆலமும் மாத்து புது ஒமா கொண்டு தக்துமோன், நீங்க வெளிப்படையா எது பேசுறீங்க அது எனக்கு தெரியும், உள்ளத்துல எது மறைச்சு வச்சுக்கோ அது எனக்கு தெரியும், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லலையா அல்லாஹ் கேட்டான். இப்ப புரிஞ்சுக்கிச்சா, ஆதம் அலைஹிஸ் ஸலாம் தான் வந்து உங்களை விட உன்னதமான படைப்புங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொன்ன உடனே மலக்கு மாதிரி சரண்டர் ஆன உடனே, இப்போ அல்லாஹ் சுப்ஹானத்துல என்ன பண்ணா, வைத கொல் நாளில் மலாயிக்கத்தி, நாம் மலக்கு மாதிரி சொன்னோம், உஸ்ஜுது லி ஆதம, ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள், சஜிதா செய்து அவரை கண்ணியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி நாம் சொன்னோம். ஃபோ சஜது, அவர் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, சஜிதா பண்ணிட்டாங்க, இல்லா இப்லீஸ் எப்படியா வந்துட்டான், அவனை தவிர மற்ற எல்லாரும் சஜிதா பண்ணிட்டாங்க. சரி, இங்கே நமக்கு ஒரு சந்தேகம் வரும், ஆதம் சஜிதாங்கிறது யாருக்கு மட்டும்தான் கொடுங்க, அல்லாவுக்கு மட்டும்தான் கொடுங்க, அல்லாஹ்வுத்தர யாருக்கு சஜிதா பண்ணக்கூடாது அப்படிங்கும் பொழுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மலக்குமார்கள் சஜிதா செய்து சரியா? அப்ப மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து சஜிதா செய்து கண்ணியப்படுத்தும் பொழுது நாம ஏன் அவுலியாக்களுக்கு கபர் செய்து சஜிதா செஞ்சு கண்ணியப்படுத்த கூடாது? நாம ஏன் நம்மளோட மூத்த அறிஞர் காலில் விழக்கூடாது? நாம ஏன் வந்து நமக்கு மந்திரி பதவி பிச்சை போட்டு அம்மா காலில் விழக்கூடாது? நீ மந்திரி விழுறாங்கல்ல அம்மா காலில், ஏன்னா அம்மா தான் பிச்சை போட்டுச்சு, பிச்சை விட்டு தாயே காலில் போயிடுறாங்க, இது எப்படி குறை சொல்லலாம், தப்புன்னு சொல்லலாம்? ஏன்னா மலக்குமார்கள் யாருக்கு சஜிதா செஞ்சிருக்காங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜிதா செஞ்சிருக்காங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறது அல்லாஹ் கிடையாது, அவங்க ஒரு படைப்பு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு படைப்பு, மலக்குமார்கள் ஒரு படைப்பு, ஒரு படைப்பு இன்னொரு படைப்பு சஜிதா செய்யும் பொழுது நாம் அல்லாஹ்வுடைய படைப்பாகிய நாமே இன்னொரு படைப்பு சஜிதா செய்யக்கூடாது. சந்தேகம் வருதுங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல ஆரம்பத்தை சொன்னா பாருங்க, இந்த குரானை வைத்து நாம் பல பேர் வழிகெடுப்போம் சொல்லி இந்த ஆயத்தை வைத்து வழிகட்ட மக்கள் ஏராளம் உண்டு. இந்த ஆயத்தை காட்டி அதனால நாம ஏன் கபருக்கு சஜிதா செய்யக்கூடாது, அவுலியாக்களுக்கு சஜிதா செய்யக்கூடாது, மகான்களுக்கு சஜிதா செய்யக்கூடாது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யார் சஜிதா செஞ்சிருக்காங்க? மலக்கு மேல சஜிதா செஞ்சிருக்காங்க. சஜிதா செய்ய சொன்னது யாரு? அல்லாஹ்வே சஜிதா செய்ய சொல்லியிருக்கிறான். அப்படிங்கும்போது நாம ஏன் சஜிதா செய்யக்கூடாது என்பது இன்னைக்கு வழிகட்டவர்களுடைய வாதம். அருமை சகோதரர்களே, இதற்கு தஃப்சீர்ல ரொம்ப அழகான விளக்கம் சொல்றாங்க, ரெண்டு விளக்கம் சொல்றாங்க. ஒன்னு என்னன்னு சொன்னா, சஜிதா ரெண்டு வகை, சஜிதே இபாதத்தி சஜிதே தாலீமி, இபாதத் வழிபாடு என்ற அடிப்படையில் சஜிதா செய்வது, கண்ணியம்ங்கிற அடிப்படையில் சஜிதா செய்யறது. அதாவது அவுலியாக்களுக்கு கபர்ல போய் சஜிதா செஞ்சா அது இபாதத்து, அது இபாதத்து. பெரிய ஒருத்தர் வராரு, அவர் காலில் விழுந்து சஜிதா பண்ணோம், இது என்னது? கண்ணியம். இந்த மாதிரி ரெண்டு வகையான சஜிதா உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முந்தைய காலத்தில் சஜ்தே இபாதத்தி மட்டும்தான் தடை செய்யப்பட்டிருந்துச்சு, சஜ்தே தாலீமி வந்து தடை செய்யப்படலை. சஜ்தே தாலீமினா கண்ணியத்துக்காண்டி சஜ்தா பண்ணுறது, இது ரசூலுல்லாஹி காலத்துக்கு முன்னாடி தடை செய்யப்படலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கனவு கண்டாங்க. என்ன கனவுண்டா? அல்லாஹ் சூரத் யூசுஃபில் சொல்கிறான், அப்போ வரும் ஷால்லா, சொன்னாங்க, ஒஷம்ஸ் ஒல் கமரோ லீ சாஜிதீன், சந்திரனும் சூரியனும் எனக்கு சஜ்தா செய்யும்படி கனவு கண்டேன் அப்படின்னு யார் சொன்னது? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தன் தந்தைட்ட, நான் ஒரு கனவு கண்ட தாத்தா, இன்னி ரைதோ அஹத அஷர கௌகபன், 11 நட்சத்திரங்களும், வஷம்ச உல் கமர் அலி சாஜிதேன், சந்திரனும் சூரியனும் எனக்கு சஜிதா செய்வதை போன்று கனவு கண்டேன் அப்படின்னாங்க. 11 நட்சத்திரம், சந்திரனும் சூரியனும் எல்லாம் எனக்கு வந்து சஜிதா செய்யற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னாங்க. பிற்காலத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல தூக்கி போடப்பட்டு பிறகு மீட்கப்பட்டு பிறகு மிஸ்ருக்கு போய் அங்க மந்திரியாகி எல்லாம் முடிஞ்சு கடைசியா கிளைமேக்ஸ்ல வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த அவங்களுடைய தந்தை தாய் 11 சகோதரர்கள் எல்லாம் வந்து சந்திக்கும் பொழுது அவங்க காலில் விழுந்தாங்க. யார் காலில்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலில். அப்ப சொன்னாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மகனே நீ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கனவு கண்டதா சொன்னியே, 11 நட்சத்திரங்களும் சந்திரனும் சூரியனும் உனக்கு சஜிதா செய்வதை போன்று கனவு கண்டாயே, அதனுடைய விளக்கம் இதுதான் அப்படின்னாங்க. இப்ப எல்லாரும் யார் காலில் விழுந்தாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலில் விழுந்தாங்க. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு முன்னாடி உள்ள உம்மத்தினர்களுக்கு சஜிதத்து தாலீம் என்று சொல்லக்கூடிய கண்ணியத்திற்காக செய்யக்கூடிய சஜிதா அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு. பெருமானா சல்லல்லாஹு காலத்துக்கு பிறகு இந்த சஜிதத்து தாலீமியா இருக்கட்டும் சஜிதத்து இபாதத்தியா இருக்கட்டும் கண்ணியத்திற்காக செய்யக்கூடிய சஜிதாவா இருந்தாலும் சரி இபாதத்தின் அடிப்படையில் செய்த சஜிதாவா இருந்தாலும் சரி அத்தனை சஜிதாவையும் அல்லாஹ் ரசூல் தடை செஞ்சுட்டாங்க, ஹராமாக்கிட்டாங்க. அதனாலதான் சொன்னாங்க, லவ் குன்து ஆமுரு அய்யஸ்ஜுது அஹதுல் லி அஹதின், யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சஜிதா செய்யலாம் என்று நான் அனுமதிப்பதாக இருந்தால் அமர்த்து நிசா அய்யஸ்ஜுது நலி அஸ்வாஜ் அஸ்வாஜின், முதலில் பெண்களுக்கு உத்தரவிட்டிருப்பேன் தங்களுடைய கணவன்மார்களுக்கு சஜிதா செய்யும்படி. மனிதனுக்கு மனிதன் சஜிதா செய்யலாம் என்று நான் அனுமதிப்பதா இருந்தா முதல்ல யாருக்கு அனுமதிச்சிருப்பேன்? பெண்களுக்கு அனுமதிச்சிருப்பேன், உங்களுடைய கணவன்மார் சஜிதா செய்யும் சொல்லி. ஆனா என்னுடைய மார்க்கத்தில் என்ன இல்லை, என்ன இல்ல, சஜிதா செய்ய அனுமதி இல்ல. இது எந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி முன்னாடி ஒரு ஒட்டகம் வருது, ஒட்டகம் அப்படியே தலைய சாச்சி சஜிதா பண்ணிட்டு போகுது. இதை பார்த்து சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலுல்லாஹ், நாங்க எத்தனை நாடுகள் ராஜா போய் பாக்குறோம், வியாபாரத்துக்கு போறோம், அந்த நாட்டு ராஜாக்களுக்கு அந்த மக்கள் எல்லாம் சஜிதா செய்யறாங்க, அந்த மாதிரி யார ரசூலுல்லாஹ், எங்களுக்கு ராஜாக்கெல்லாம் பெரிய ராஜா நீங்க தான், உங்களுக்கு நான் சஜிதா செஞ்சா என்ன யார ரசூலுல்லாஹ், எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க, நாங்க சஜிதா செய்யறோம், நாங்க உங்களுக்கு தலையை வச்சு உங்களுக்கு கண்ணியப்படுத்துறோம் அப்படின்னாங்க. அப்பதான் ரசூலா சொன்னாங்க, என்னோட உம்மத்தில் இதுக்கு அனுமதி இல்லை. முன் சென்ற சமுதாயத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மாதிரி அல்லது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மலக்குமார் செஞ்ச மாதிரி முன் சென்ற சமுதாயத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கலாம், என்னுடைய உம்மத்தில் இதுக்கு அனுமதி கிடையாது. அப்படி அனுமதிப்பதாக இருந்தால் நான் யார அனுமதிச்சிருப்பேன், யார அனுமதிச்சிருப்பேன், மனைவிமார்கள் உத்தரவிட்டிருப்பேன், கணவன்மார்கள் சஜிதா செய்ய சொல்லி, ஆனா என்னுடைய மார்க்கத்தில் அனுமதி இல்லை அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் இந்த உம்மத்தே முஹம்மதியாவுடைய இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியம்ங்கிற அடிப்படையிலும் சரி இபாதத்துங்கிற அடிப்படையிலும் சரி சஜிதா செய்வதை தடை செய்து விட்டான். ஆனா இன்னைக்கு வழிகட்ட கூட்டம் கபருக்கு போய் சஜிதா செஞ்சு அவுளியாக்களுக்கு போய் சஜிதா செய்யற கூட்டம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல சஜிதா தான் செய்யக்கூடாதுங்கிறான், நாங்க செய்யறது சஜிதா இல்லை, நாங்க செய்யறது என்னது இல்ல, சஜிதா இல்லை. ஏன்னு சொன்னா சஜிதாங்கிறதுக்கு சில கண்டிஷன் உண்டு. என்ன கண்டிஷன்? ஒதுவோடு செய்யணும். சஜிதா உதோடு சஜிதா ஒருத்தர் முதுகு வலிக்குதுண்டு அல்லா அப்படின்னு தலையில குழுந்து கறக்குறாரு, அவர் சஜிதா செஞ்சு சொல்லுவோமா? கிழக்கு நோக்கி உழுந்து கறக்குறாரு, எனக்கு முதுகு வலிக்குது அப்படின்னு கிழக்கு நோக்கி சஜிதா மாதிரி இப்படி கறக்குறாரு, அது சஜிதான்னு சொல்லிட முடியுமா? சஜிதா என்பது ஒதுவோடு செய்யணும், கிப்லா முன்னோக்கி செய்யணும், கிப்லா முன்னோக்கி செய்யணும். 7 உறுப்புகள் பூமியில படணும், நெத்தி, 2 கையி, 2 முழங்காலு, 2 பாதங்கள், 7 உறுப்புகள். ரசூலுல்லாஹி உமிர்த்துன அஸ்ஜுத அலா சபாத்தி ஆலமீன், 7 எலும்புகளின் மீது சஜிதா செய்யும் நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். அப்ப 7 எலும்புகள் 7 பாகங்கள் பூமியில படணும், அப்பதான் சஜிதா. அப்போ ஒதுவோட செய்யணும், கிபிலாவை முன்னோக்கி செய்யணும், 7 உறுப்புகள் பூமியில படணும். இந்த நிபந்தனைகள்லாம் இருந்தாதான் அதுக்கு பேர் என்னது? ஒரு பேச இல்லையோ, ஃபேன் போட்டு விட்டுருங்க, கொஞ்சம் ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டு ஆன் பண்ணி விட்டுருக்காங்க அப்படியே. அப்ப இத்தனை கண்டிஷன் இருந்தாதான் சஜிதா. முடிச்சிடறேன். ஆஹா, ஃபேன்லாம் போட சொல்றாங்க, அது ஒரு மணி நேரம் இழுத்து போடுத்துறது பயந்து அதிகம் முடிச்சிடறேன். ஒரு சில மூஞ்சில் அடிப்பி ஃபேனை போட சொல்றாங்களா? அப்ப 7 உறுப்புகள் மீது செஞ்சா தான் இத்தனை நிபந்தனைகள் தான் சஜிதா. நாங்க அவுளியாக்களுக்கு சஜிதா செய்வோம், இந்த நிபந்தனை செய்யறோமா? ஒதுவோட சிறுக்கிறதுல, கிபிலாவை முன்னோக்குறதுல, சும்மா அப்படி குனிஞ்சு தொட்டவனே சஜிதா வேடுமா? இது எப்படி சஜிதாவாகும்? இது சஜிதாவே கிடையாது அப்படிங்குவாங்க அந்த வழிகட்டவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் அளிக்கின்றான், லா தஸ்ஜுது லிஷம்ஸி வலா லில் கமரி, சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சஜிதா செய்யாதீர்கள். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, லா தஸ்ஜுது லிஷம்ஸி வலா லில் கமரி, சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சஜிதா செய்யாதீர்கள். வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி கலக்கஹுன்ன இன் குன்தும் இய்யாஹு தஅ்புதூன், நீங்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்களாக இருந்தால் அந்த சூரியனையும் சந்திரனையும் படைத்த அல்லாஹ்வுக்கு மட்டுமே சஜிதா செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு மட்டுமே சஜிதா செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவு. இப்ப நம்ம கேட்கணும், ஏண்டா சூரியனுக்கு சந்திரனுக்கு சஜிதா பண்ற காஃபிர்கள் ஒது செஞ்சுட்டு வந்து கிப்லாவை முன்னோக்கி 7 உறுப்புகள் மீது சஜிதா செஞ்சாங்க, ஆனால் அல்லாஹ் என்ன பேர் சொல்றான், என்ன சொல்றான், சஜ்தான் சொல்றான். காஃபிர்கள் சூரியனுக்கு சந்திரனுக்கு சஜ்தா பண்ணும்பொழுது பொது செஞ்சிருந்து கிப்லா முன்னோக்கி எல்லாம் சஜ்தா செய்யறது இல்ல. இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு என்ன பேர் சொல்றான், லா தஸ்ஜுது, சஜ்தா செய்யாதீர்கள், லி ஷம்ஸி வலா லில் கமரி, சந்திரனுக்கோ சூரியனுக்கோங்கிறாங்க. அதனால இது வழிகட்டவர்களுடைய அத்தனை வாதம் எடுபட்டு போயிடும். அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாத்தில் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தலை சாய்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஆக அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே மலக்குமார்களுக்கு உத்தரவிட்டான் சஜ்தா செய்யும்படி. யாருக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜ்தா செய்யும்படி கண்ணியப்படுத்தினான்னு சொன்னா, அது ஆரம்ப காலத்துல சஜ்தத்து தாலீமி அது அனுமதிக்கப்படும் கண்ணியம்ங்கிற அடிப்படையில் அல்லாஹ் செய்ய சொன்னான். ரசூலோட உம்மத்துக்கு அந்த கண்ணியத்துக்கான சில சஜ்தா என்ன ஆயிடுச்சு, தடை செய்யப்பட்டுடுச்சு. லாஜிக்கா அவர் பதில் சொல்றதா இருந்தா, சஜ்தா அல்லாஹ்வை தவிர யாருக்கும் செய்யக்கூடாதுன்னு உத்தரவிட்டது யாருங்க, யாருங்க சத்தமா சொல்லுங்க, அல்லாஹ் தானே உத்தரவிட்டான் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அந்த அல்லாஹ் தான் சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்யுங்கன்னு சொல்லி முடிஞ்சு போச்சு. அந்த அல்லாஹ் தான் மலக்குமார்கள் மட்டும் எக்ஸெப்ஷன் விதிவில் கொடுத்தான், யாருக்கு செய்ய சொல்லி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்ய சொல்லி. இதுல போய் அந்த எக்ஸெப்ஷன் நாம போய் உள்ள நுழைய முடியுமா? அப்ப அல்லாஹ் தான் சஜ்தா செய்யக்கூடாதுன்னு உத்தரவிட்டான் மனிதர்களுக்கு, அந்த அல்லாஹ் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் செய்ய பெர்மிஷன் கொடுத்தானா, அந்த பெர்மிஷன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட நின்று போச்சு. அதை வச்சு நாம உத்தரவு சஜ்தா செய்வதற்கோ கால விருக்கத்தோ மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்பதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். ஹைர், அடுத்தபடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தொடரில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பனி இஸ்ராயல்களை பற்றி அல்லாஹ் நிறைய பேசுவான் இந்த சூராவில். பனி இஸ்ராயல் யூதர்கள் அவங்க பண்ண அநியாயம், அவங்களுடைய வரலாறு, அல்லாஹ் அவங்களுக்கு செஞ்ச நியமத்துகள், வானத்திலேருந்து மண்ணு செலவாக இறக்குனது, விதவிதமான நியமத்தை செஞ்சது, மேகத்தையே அவங்களுக்கு குடையாக பிடிக்க வச்சது, இப்படி அவங்களுக்கு செஞ்ச நியமத்துகள் எல்லாம் சொல்லி அவன் என்னென்ன முரண்பாடு செஞ்சானோ அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டணும். என்னென்ன முரண்பாடு சொன்னாலும் அதெல்லாம் சொல்லி காட்டி நமக்கு படிப்பினை சொல்கிறான். மோமின்களே, நீங்கள் அப்படி ஆயிடாதீங்க. யார் மாதிரி ஆயிடாதீங்க, பனி இஸ்ரேல் மாதிரி யூதர் மாதிரி ஆயிடாதீங்க. படைப்புகளிலேயே மோசமான படைப்பு அவன் தான், அல்லாவுக்கு நன்றி கட்டவன், அப்படி ஆயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய அற்புதமான முக்கியமான கடமை என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், ஒஸ்தலா, அல்லாவிடத்தில் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள், பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டு உதவி தேடுங்கள். ஓ இன்னஹால கபீரத்துன், ஓ இன்னஹால கபீரத்துன், அப்படி அஞ்சு வேளை தொழுவுதுங்கிறது, அஞ்சு வேளை தொழுவுறது அது உங்களுக்கு ரொம்ப பாரமாக தான் இருக்கும். அல்லாஹ் சொல்றான், ஓ இன்னஹால கபீரத்துன், அஞ்சு வேளை தொழுகுதுங்கிறது ரொம்ப பாரமாக தான் இருக்கும். ஆனால் இல்லா அலல் ஹாஷின், யார் கான்சன்ட்ரேஷனோட தொழுகிறார்களோ அவர்களை தவிர, மன ஓர்மையோடு தொழுபவர்களுக்கு அந்த தொழுகை பாரமாக தெரியாது. இன்னைக்கு நமக்கு தொழுகை பெரிய பாரமாக தெரியுதுண்டா, நம்ம எப்படி தொழுவுறது இல்லை, மன ஓர்மையோட தொழுவுறது இல்லை, கான்சன்ட்ரேஷன் இல்லை. ஏன்னா அல்லாஹ் இயற்கையா படைச்சிருக்க படைப்பு எப்படி தெரியுமாங்க, இயற்கையா மனசனை படைச்சிருக்கிறது, எதை நாம் சிந்திக்கின்றோமோ, சிந்தனை எதை சிந்திக்கின்றதோ, மூளை எதை சிந்திக்குதோ, அது என்ன சொல்றதோ அதுக்கேற்ற மாதிரி தான் உடல் உறுப்புகள்லாம் இயங்கும். அப்படிதானே, நம்ம ஒரு நெருப்பை பார்த்தோடனே தொடாதன்னு உத்தரவு போடுறது யாரு, விரல் தொடப்போதுங்க, தொடாதன்னு விரல் உத்தரவிடுறது யாரு, மூளை. மூளை என்ன சொல்றதோ அதுதான் எது கேட்கும், உடல் உறுப்புகள் கேட்கும். அப்ப நீங்க மூளையில ஏற்படக்கூடிய சிந்தனையை ஒரு பக்கம் வச்சுட்டு நீங்க உடல் உறுப்புகளை இன்னொரு பக்கம் வச்சீங்கன்னா அது எதிர்ப்பு தெரியுமா தான் போகும் தவிர அது உங்களுக்கு ஒரு உடன்பாடான சரியான நிலை ஏற்படாது. இன்னைக்கு நான் தொழுகையில் அப்படிதான் நடக்குது. என்னன்னு சொன்னா, நீங்க பார்க்கலாம் சில சமயத்துல ஒருத்தர் அப்படியே தனியா உட்கார்ந்துருப்பாரு, எதையோ ஒன்று சிந்திப்பாரு, அது ஒரு நகைச்சுவையா இருக்கும். சிந்திச்ச உடனே அப்படிங்குவாரு, பத்திரிகைகளா எதையோ சிந்திச்சு எதையோ தானாக சிரிப்பாரு, ஆனா அது மவுத்து வீடா இருக்கும். வீடு என்ன வீடா இருக்கும், மையத்து வீடா இருக்கும், எல்லாம் சோகமா உட்காந்துருப்பாங்க. இவர் நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துல ஏதாவது ஜோக் ஞாபகம் வந்திருக்கும் அப்படிங்குவாரு, பாத்திருக்கீங்களா. அப்ப சுத்தி உள்ள சூழ்நிலை சோகமான சூழ்நிலை இருந்தால் கூட இவர் ஏன் சிரிக்கிறாரு, இவருடைய மூளை சிரிக்க சொல்லுது. இவர் சிந்தனையில தான் வந்துச்சு, சிரிப்பு வந்துருச்சு, ஜோக் வந்துருச்சு, அது சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா சுத்தி உள்ள சூழ்நிலை அதை பத்தி கவலை இல்லை. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க, இவன் மட்டும் பார்த்துருக்கீங்களா, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, இவர் மட்டும் சோகமாக உட்காந்துருப்பாரு. ஏன், சூழ்நிலை எப்படி வந்துட்டு போட்டோம், இவர் மனசில் நினைக்கிறாரு ஏதோ சோகத்தை நினைச்சிட்டாரு, ஏதோ ஒரு கவலை வந்துருச்சு. இன்னும் சில பேரை பார்த்தீங்கன்னா உட்கார்ந்த இடத்துல உட்காந்துக்கிட்டே காத்திலே கணக்கு போட்டுட்டு இருப்பான், இப்படி கணக்கு போட்டுருப்பான் பார்த்துறீங்களா. ஏன் சொல்லுவாங்களோ அதை பத்தி கவலை இல்லை, ஏன் மூளை கணக்கு போட ஆரம்பிச்சு, நான் கணக்கு போட்டு இருக்கேன். அப்ப மூளை என்ன சொல்லுதோ அதைத்தான், அங்க என்ன சிந்திக்கிறோமோ அதைத்தான் உடல் உறுப்புகள் செய்யும். இதுதான் அல்லாஹ் படைச்ச இயற்கையான படைப்பு. நீங்க அதுக்கு மாற்றமா நீங்க கையை இருக்க கட்டிப்பட்டு நீங்க மைதானத்துல ஃபுட்பால் விளையாடுற மாதிரி நினைச்சுக்கிட்டீங்கன்னா இது ஒத்து வருமா, கையை இருக்க கட்டிக்கிட்டாரு சிந்தன போறாட்டு நிச்சயமாக தொழுகை என்பது பாரமாத்தா இருக்கும். எப்போ அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணாத வரைக்கும். தொழுகையில கான்சென்ட்ரேஷன் வந்துருச்சுன்னா, தொழுகையில கான்சென்ட்ரேஷன் வந்துச்சுன்னா உடல் உறுப்புகள் ஆட்டோமேட்டிக்கா இயல்பா இருக்கும், இயங்கும், உங்களுக்கு பாரமா தெரியாது. ரசூலுல்லா காலத்தில் ஒரு சஹாபி தொழுது இருந்தாங்க, இப்படி தாடியை கொதிக்கிட்டே இருந்தார், அவரு இப்படியே கொதிக்கிட்டே இருந்தார். நபி சொன்னாங்க, இதா ஹதா கல்புஹு ஹதா அஜ்சாதுஹு, அவருடைய உள்ளம் ஒருநிலைப்பட்டு விட்டால் உடல் உறுப்பு கனவல்ல. நிஜம் முஸ்லிமானவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி, அழகிய படன் ஐஏஎஸ் அகாடமி, நீங்களும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகலாம். இறை நம்பிக்கை, தன்னம்பிக்கை, கடின உழைப்பு மட்டும் இருந்தால் போதும். உணவு, தங்குமிடம், பயிற்சி, புத்தகங்கள் அனைத்தும் இலவசம். தமிழக முஸ்லிம்களின் 20 ஆண்டு இயக்கத்திற்கு இறைவன் தந்த முதல் வெற்றி அல்ஹம்துலில்லா. நுழைவு தேர்வு நாள் August 17, 2014. பதிவு செய்யவும். தொடர்புக்கு 9600. மட்டும் ஒருமுகப்படுத்த நினைச்சீங்கடா, அந்த உடல்கள் சிந்தனைக்கு ஒத்து வராது. அதனால அல்லாஹ் சொல்றான், இன்னஹால கபீரத்து, நிச்சயமா தொழுகை என்பது உங்களுக்கு பாரமாகத்தான் இருக்கும். எப்போ இல்லா அலல் ஹாஷியின், மன ஓர்மையோடு கான்சென்ட்ரேஷனோடு தொழுகிறார்கள் அவர்களை தவிர. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான்சென்ட்ரேஷனோடு தொழுதுனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குர்ரத்து அயினி ஃபிஸ் ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்குதுனாங்க. ரசூலா கண் குளிர்ச்சி எதுல இருந்துச்சு? தொழுகையில இருந்துச்சு. அப்படி நம்ம கண் குளிர்ச்சி தொழுகையில இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், ரமலானுக்கு வர்ற கூட்டம், ரமலானுக்கு தொழுகைக்கு வர்ற கூட்டம் வருஷம் பூரா வரணும். ஆனா நமக்கு இல்ல, நம்ம கண் குளிர்ச்சி இல்ல, நமக்கு தொழுகை பாரமா இருக்குது. ஏன்? தொழுகையில நமக்கு கான்சென்ட்ரேஷன் இல்ல. தொழுகை நமக்கு லேசாகணுமா, தொழுகை நமக்கு ராகத்தாகணுமா, தொழுகை என்பது நமக்கு ஒரு இன்பத்தை ஏற்படுத்தணுமா? எப்ப ஏற்படுத்தும்? தொழுகை போது கான்சென்ட்ரேஷன் கொண்டு வாங்க, மன ஓர்மை கொண்டு வந்துருங்க. இன்ஷா அல்லாஹ் பிசிக்கலாவும் சரி, சயின்டிபிக்கலாவும் சரி, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸ்பிரிச்சுவலாவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, உங்களுக்கு தொழுகையில ஒரு மன ஓர்மை ஏற்பட்டுவிடும், தொழுகையில ஒரு ஈடுபாடு ஏற்பட்டுவிடும், தொழுகையில உங்களுக்கு கண்குளிச்சி ஏற்படும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எல்லாருக்கும் தொழுகையில கண்குளிச்சி தந்தருள்வானாக. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்ததை போன்று. வாஹ்ரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஏதோ சந்தேகங்கள் வந்துருதா? பேப்பர் வரலையா? ஹைர், அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் நம்ம எல்லாருக்கும் ரமலானுடைய பரிபூர்ணமான அமல்கள் பூரணமான முறையில் செஞ்சு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறானோ அப்படி பயன்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிருவானாக. வாஹ்ரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கனவல்ல, நிஜம் முஸ்லிமானவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி, அழகிய கடன் ஐஏஎஸ் அகாடமி, நீங்களும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகலாம். இறை நம்பிக்கை, தன்னம்பிக்கை, கடின உழைப்பு மட்டும் இருந்தால் போதும். உணவு, தங்குமிடம், பயிற்சி, புத்தகங்கள் அனைத்தும் இலவசம். தமிழக முஸ்லிம்களின் 20 ஆண்டு இயக்கத்திற்கு இறைவன் தந்த முதல் வெற்றி அல்ஹம்துலில்லா. நுழைவு தேர்வு நாள் August 17, 2014. AKIAS.IN பதிவு செய்யவும். தொடர்புக்கு 9600006246. கனவல்ல, நிஜம் முஸ்லிமானவர்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி, அழகிய கடன் ஐஏஎஸ் அகாடமி, நீங்களும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகலாம். இறை நம்பிக்கை, தன்னம்பிக்கை, கடின உழைப்பு மட்டும் இருந்தால் போதும். உணவு, தங்குமிடம், பயிற்சி, புத்தகங்கள் அனைத்தும் இலவசம். தமிழக முஸ்லிம்களின் 20 ஆண்டு இயக்கத்திற்கு இறைவன் தந்த முதல் வெற்றி அல்ஹம்துலில்லா. நுழைவு தேர்வு நாள் August 17, 2014. AKIAS.IN பதிவு செய்யவும். தொடர்புக்கு 9600006246.